கோபக்கார கிளியே என கொத்தி விட்டு போகாதே, அருவாமனைய போல நீ புருவான் தூக்கி காட்டாதே. கோபக்கார கிளியே என கொத்தி விட்டு போகாதே, அருவாமனைய போல நீ புருவான் தூக்கி காட்டாதே. ஏதோ ஏதோ கொஞ்சம் வலி கூடுதே, அட காதல் இதுதானா? ஏனோ ஏனோ நெஞ்சம் கூட சாயுதே, அட காதல் இதுதானா? கோபக்கார கிளியே என கொத்தி விட்டு போகாதே, அருவாமனைய போல நீ புருவம் தூக்கி காட்டாதே. நீ பொட்டல் காட்டு புழுதி காத்தா என்ன சுத்துறிய, பத்தர் மாத்து தங்கம் போல பௌச காட்டுறிய, நீ பக்கத்து வீட்டு முருகா போல முருகா இருக்கிறியே. நீ புருவம் தூக்கி காட்டாதே.